युक्तदण्डम् अमित्राणाम् कृतान्तम् समवर्तिनम् दक्षिणम् लोकपालम् सममन्यन्त दिवौकसः. 25வது ஸ்லோகம் யாதவாபிதயம் முதல் சர்க்கம். அதாவது இதுல என்னன்னா திவௌகசஹ, திவ அப்படின்ற சப்தமானது ஸ்வர்கலோகத்தை சொல்றது. திவௌகசக அப்படின்னால் அங்க வசிக்கிறவா அங்க இருக்கிறவா அவா தேவர்கள் அப்படின்னு. இது வந்து ந சோபதே தேன வினா ததாபுரம் மருத்வதா விருத்ரவதே யதா திவம் அப்படின்னு ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம், கவிகளினுடைய ஸ்லோகமாகத்தான் இருக்கணும். அப்போ அதாவது இந்த திவன்ற பதம் தேவதைகளை குறிக்கிறது அப்படின்றதுக்காக இதை உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார். அப்போ அந்த தேவதைகள் என்ன பண்றா அப்படின்னால், தவறு பண்ணினால் அதற்கு தண்டனை கொடுக்கிறவன், அப்படி அந்த நிலையில இருக்கிறவன் யாரோ தட்சிண லோகபாலன், அதாவது தெற்கு திக்கு யம தர்மராஜன் பேரு. அவன் தர்மத்தை விட்டு இன்னண்டா நண்டா நகர முடியாது. யாரானா ஏதானா தவறு பண்ணினால் தண்டனை கொடுக்கிறவன் அவன். அது அப்போ அவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க போறது இல்ல, யாரு தவறு பண்ணாலும் அவளுக்கு தான். யுக்த தண்டம் அமித்ராணாம் கிருதாந்தம் சமவர்த்தினம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சுவாமி. அதனால அந்த மாதிரியான கிரமத்துல தேவர்கள் அந்த யம தர்மராஜன் நமக்கு வந்து தெற்கு திக்கு அதை காப்பாற்றிண்டு வரக்கூடிய அவன் தண்டித்து விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தங்கள் செயலை ஒழுங்கா பண்ணிட்டு வரா. அதே மாதிரி கிரமத்துல இந்த யது மகாராஜாவை மிச்ச ராஜாக்கள் பார்த்துண்டு வரா. நம்ம ஏதானா தவறு பண்ணிட்டோம்னால் தண்டனை கிடைச்சிடும் நமக்கு அப்படி. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிஞ்சின்றிருக்கான் இந்த யது மகாராஜா அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது என்னன்னா, இந்த தெற்கு திக்க காப்பாற்றின்றிருக்கிறவன் நமன் யமன், யமனுடைய சேர்ந்த வாழிவார். அவன் வந்து சாஸ்திரத்தை மீறி யார் தவறு பண்றாளோ அவளுக்கு தண்டனையை கொடுக்கறான். அதுக்கப்புறம் வந்து கிருதாந்தன் அப்படிங்கிறதுனால அழிவை கொடுக்கறான். அதாவது என்னது அப்படின்னால், அவன்தானே வந்து இவள் காலம் முடிஞ்சவொன்ன சம்ஹாரம் அப்படின்ற காரியம் அவனுக்கு கொடுக்கறது, முடிவு கொடுக்கறவன், அதை பண்றவன் அப்படி. அதுக்கப்புறம் வந்து அவாவா என்ன கர்மா பண்ணியிருக்காளோ அதற்கு தகுந்த தன்னுடைய நரகத்துல தள்ளி அதுக்கு உண்டான கஷ்டத்தை அனுபவிக்கும்படி பண்ணுபவன், அதனால சமவர்த்தி அப்படின்னு அவனுக்கு. இந்த ராஜாவும் யது மகாராஜாவும் செற்றார் திரளழிய செந்து செறி செய்யும் அப்படின்ற கிரமத்துல தண்டிக்க வேண்டியவாளை தண்டிக்கிறது, பகைவர்களை அழிக்கிறது, எல்லா மக்களிடத்திலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவ எப்படி அவளுக்கு வேண்டியதை பண்ணி, ஏன்னா தண்டனையும் கொடுக்கணும் சில சமயம், அப்பதான் மிச்சம் பேர் அந்த தவறை பண்ண மாட்டா, இவாளும் பண்ணின தவறை திரும்பவும் பண்ண மாட்டான். அதையினால இவனை வந்து எவன் எப்படி நீதி நெறி தவறாமல் இருந்துருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த மாதிரியான கிரமத்துல இவனை பார்த்தா எல்லாரும் எது மகாராஜாவ. அடுத்து யசஹா பிரசூன சுரபிர் எது சந்தான பாதபஹா பபூவ விபுத பிரீச்சை பகுஷாகா க்ஷமாதலே. அப்படி இப்ப அடுத்தது வர இந்த யது வம்சத்துல இப்படிப்பட்ட உயர்வான குணங்களோடு கூடின நகுஷன் என்ன, யயாதி என்ன, யது இந்த மாதிரி முக்கியப்பட்டவா இந்த சந்திர வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள். அதுல வந்து இதுல வசுதேவஹா வசுதேவன்ற ஒரு ராஜா தோன்றினார். இவர் என்னன்னா முன்னாடி பிறவில, இவர் யாருன்னா முன் பிறவில அந்த காஷ்யபர் அதிதி அப்படின்ற அந்த தம்பதிகளாகத்தான் இவா இருந்தார். இங்க வசுதேவர் தேவகி, அங்க காஷ்யபர் அதிதி அந்த மாதிரி இருந்தப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணாரா அந்த சமயத்துல அசுராளுக்கு என்ன, தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருமே கஷ்யப பிரஜாபதி அவருடைய வம்ச வழித்தோன்றல் தான். அப்போ இவர் கஷ்யபர் மனைவி அதிதி அந்த மாதிரி இருக்கப்போ வருணனுக்கு தர வேண்டிய, இது மகாபாரதம் முதலான புராணங்கள்ல வரக்கூடிய விஷயம், அவனுக்கு பாகத்தை தடுத்துட்ட, அதனால என்ன ஆறுது அப்படின்னால் மறுஜென்மா அது வசுதேவர் ரோஹிணியாக பிறக்கும்படி வந்தது அப்படின்றது வியாசர் அருளி செய்த ஹரிவம்சத்துல வரக்கூடிய விஷயம் இது. அதனால இவருக்கு ஏன் இந்த இடத்துல திரும்பவும் ஒரு பிறப்பு, அது வேற இன்னொரு இடத்துல வரும்பொழுது இவாள் வந்து தம்பதிகள் தபஸ் பண்றா, எம்பெருமான் நேரம் வந்துட்ட, என்ன வேணும்னு கேட்டா உன்ன மாதிரி குழந்தை வேணும்ங்க, வேற கேளுங்கன்றான திரும்பவும் என்ன வேணும்னு கேட்டா உன்ன மாதிரி குழந்தை. இதையே மூணு தடவை கேட்கவே இவாளே எம்பெருமான் வந்து என்ன மாதிரி குழந்தைன்னா எது உதாரணமா காமிக்க முடியும், தானே பிறந்துட்ட, காஷ்யபர் அதிதிக்காக உபேந்திரனாக அங்க, இங்க வசுதேவர் தேவகி அந்த கிரமத்துல கிருஷ்ணனாக, வசுதேவ ரோகிணிக்கு தான் வந்து பலராமனாக அந்த மாதிரியான கிரமத்துல. அத இங்க இப்ப பிரகிருதத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால சுவாமி இப்படிப்பட்ட யசஸ் அத ஒரு புகழோடு கூடின அந்த வம்சத்துல வசுதேவர் அப்படின்ற திருநாமத்தோடு கூடின ஒருத்தர் தோன்றினார் அப்படி. அதனால அந்த வசுதேவர் இந்த இதுல வந்து அவதாரம் பண்ணினார் அப்படின்றத ஒரு முன்னுரையாக இந்த இடத்துல வந்து ஸ்தாபிச்சார் சுவாமி தேசிகன். அடுத்தது